ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾಂಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ನೀಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿತಡಿ ಶುದ್ಧಮುತ್ಪೋತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾತ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಶತಸಿರ ಸಿದ್ಧಮತ್ಯಾಪಯಂತಿ ಸ್ವೋಚ್ಛಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜನಿಕಲಿತಂ ವ್ಯಾಪಲಾದ್ಭುತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋತಾದಸ್ಸೈನಮೇತಮಿತಂ ಭೂಜಯೇವಾಸ್ತು ಭೂಯಃ ಅನ್ವಯರ್ಪುದುವಯಾಂಡಾಲರಂಗರ್ಕ ಬಂದದಿರುಪ್ಪಾವೈ ವಲ್ಗುರಿಯಂ ಇನ್ನಿಶೆಯಾಳ್ ಪಾಡಿಕೊಡುತ್ತಾಳ್ ನಪ್ಪಾಮಾಳೆ ಹೂಮಾಳೆ ಸೂಡಿಕೊಡುತ್ತಾಳೆ ಸುಲ್ ಸೂಡಿಕೊಡುತ್ತ ಸುಡರ್ಗುಡಿಯೇ ತುಲ್ಪಾವೈ ಪಾಡಿಯರುಳವಲ್ಲ ಪಲ್ವಳೆಯಾಯ್ ನಾಡಿನಿ ವೇಂಗಳವರ್ಕು ಎನ್ನಗುರಿಯಂ ಮಾತ್ರಂ ನಾಂಗಡವಾಮಂದನೆ ನಲ್ವು ಶ್ರೀವಿಷ್ಣುಚಿತ್ತವಿರನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾಂ ಕಮಲಾಮಿವಾಣ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ನ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ದೇ ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றா தேவால் சுரியம் வள்ளல் விரும்ப சிக்கல் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊட்டமுடையாய் பெய்யாய் உலகனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றாருனுக்கு வழி தொழிலும் வாசற்கன் ஆற்றாது வந்தும் நடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் குழந்தையளோரும் பாவாய் திருப்பாவியில் திருமாலின் திருநாமங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போகும் திருநாமம் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்ற இந்த பூலோகத்தில் ஆவிர்பவித்தருளி நிலத்தருளின பரஞ்சோதிஷே என்று உலகில் தோற்றம் என்பது என்னவென்றால் எம்பெருமானுடைய அவதாரத்தை குறிக்கின்றது. இந்த திவ்ய திருநாமத்தின் மூலமாக எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தையும் அவதார விசேஷணத்தையும் ஆண்டாள் இங்கே அனுபவிக்கிறாள். எம்பெருமான் எந்த காரணத்தை கொண்டு அவதரிக்கிறான்? இந்த சம்சார சாகத்திலிருந்து சேதனங்களை உஜ்ஜீவிப்பதற்காக எம்பெருமான் அவதாரம் செய்கிறான். பெருமாள் அப்படி நம்மளை ரட்சிக்கும் போது எந்த திருக்கல்யாண குணத்தை கொண்டு பெருமாள் நம்மை ரட்சிக்கிறான் என்றால் அண்டாளே சாய்க்கால் ஊற்றமுடையாய் பெரியாய். ஊற்றம் என்பதனால் பெருமானுடைய தயை அபார காருண்யத்தை சொல்கிறது. சுவாமி தேசிகன் திராணே சுவாமித்ய மோசித்யம் ஞாசாத்திய சககாரினா பிரதான ஹேது சுவாதந்திர விஷ்ட கருணா விபோ என்று ஸ்ரீமத் சாரத்தில் எழுகிறார். பக்தி பிரபத்திகள் ஒருவித காரணம் எம்பெருமானை பிரசன்னாக்குவது, அவன் நம்மை ரட்சிப்பதற்கு. சுவாமித்துவம் முதலான பல காரணங்கள் உண்டு, ஆனால் அதில் பிரதான காரணம் பெருமானுடைய சுதந்திரமான கருணை. அந்த கருணையை ஆதாரமாக்கி கொண்டு எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான். அப்படி எம்பெருமான் கருணையை கொண்டு ரட்சணம் இல்லாமல் கருணை மாத்திரம் போதாது. அகடித கடனா சாமர்த்தியம் பெரியாய், இப்படி ஊற்றமுடையாய் அபாரன் காரணித்தாலும் பெரியாய் அகடித கடனா சாமர்த்தியத்தாலும் இந்த உலகில் தோற்றமான் என்ற சுடரால் ஆகிறான் எம்பெருமான். ஏன் எம்பெருமான் சத்தியசங்கல்பனாயிற்று? சிருஷ்டிஸ்திதி பிரளயத்தை எப்படி சங்கல்பம் கொண்டு செய்கிறானோ அதேபோல் நம்மையும் ரட்சிப்பதற்காக சங்கல்பம் செய்தாலே போதுமே என்றால் அது வந்து ஏற்றமாகாது. பெருமாள் அவதாரம் செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு. சரணாகதி தர்மத்தை உபதேசிக்காகவும் அதை அனுஷ்டானம் செய்வதற்காகவும் பெருமாள் அவதாரம் அவசியமாகிறது. மகரிஷிகள் தபஸ்விகள் எம்பெருமானை பிரதக்ஷண பிரணாமாதி ஸ்தோத்ராலிகை செய்வதற்கும் அவனுக்கு உபச்சாரங்களை செய்வதற்கும் எம்பெருமான் அவதாரம் அவசியமாகிறது. அவர்கள் செய்யும் உபச்சாரத்தையும் இந்த ஸ்தோத்திரத்தையும் ஏற்றுக்கொள்வதற்காக எம்பெருமான் அவதாரம் செய்கிறான். இன்னொரு காரணம், பெருமானுடைய எல்லா திருக்கல்யாண குணங்களையும் நம்மால் அனுபவிக்க இயலாது. அவன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தால் அத்தனையும் நம்மால் அனுபவிக்க இயலாது. அதனால் பெருமாள் அவதாரம் செய்தால் மட்டுமே அவன் திருக்கல்யாணங்களை நம்மால் அனுபவிக்க இயலும். அதில் முக்கியமாக சௌலபியமும் சௌசல்யமும். எம்பெருமான் சனகர் சனந்தனர் முதலான மகாயோகளுக்கும் தானிக்க முடியாத தன்னை இந்த ஜீவர்கள் தங்களுடைய மாம்ச சக்ஷுஸ்கள் மூலமாக எம்பெருமானை தரிசிக்கினர். அவர்களுடைய கண்களுக்கு இலக்காக எம்பெருமான் அவதரிக்கிறான், அவர்களுக்கு சேவை சாதிக்கிறான். ஏனென்றால் எம்பெருமானை நாம் அணுக முடியாது என்று நாம் ஆசையற்று போகக்கூடாது. அதற்காக எம்பெருமான் சௌலபியத்தை கொண்டு பெருமான் அவதாரம் செய்கிறான். அந்த சௌலபியம் மாத்திரம் போராது, அவதாரம் செய்து பின்பு அந்த சௌசீல்யாதி குணங்களையும் அனுபவிக்க செய்கிறான் எம்பெருமான். இப்படி சௌலபிய சௌசீல்யாதி குணங்களை கொண்டு நம்மளை எம்பெருமான் ரட்சித்தானே ஆனால் அதற்கு தனி ஏற்றம். இந்த சௌசீல்யாதி குணங்கள் எங்கே வெளிப்படும் என்றால், எம்பெருமான் ராமனாக தசரத குமாரனாக சக்கரவர்த்தி திருமணாக அவதாரம் செய்தான், கண்ணனாக துவாரகாபுரி நிர்மாணத்தை அதற்கு ராஜாவாக இருந்தான். இப்பேற்பட்ட எம்பெருமானை தாழ்ந்தவனாம் எப்படி அணுக முடியும் என்பது நமக்கு சோகம் இல்லாமைக்காக எம்பெருமான் ராமாவதாரத்திலே வேடனான குகனோடு சக்கியமும் விபீஷணனோடும் சத்தியம் வைத்து கொண்டும் வானராஜரான சுக்ரீவன் முதலான வானர்களுக்கும் தன்னை எளிமையாக்கி கொண்டு அவர்களோட இடைவெளி இல்லாத பழகி அவர்களை காப்பாற்றுகிறான், ரட்சிக்கிறான். அப்படி எம்பெருமான் ரட்சித்தானே ஆனால் எம்பெருமானிடத்தில் அவர்களுக்கு அபாரமான பக்தி பெருகி கொண்டே போகும், அதில் ஒரு ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும். அதேபோல் கிருஷ்ணாவதாரத்தில் இடையர் இடையச்சேயர் முதலான சகல ஜீவராசிகளோடையும் கலந்து பழகிறான் எம்பெருமான் கிருஷ்ணன். பாண்டவர்களுக்காக தூது சென்று அர்ஜுனனுக்காக தேரோட்டி அவனுக்காக கீதோபதேசம் செய்து பாஞ்சாலி குழல் முடித்து பாஞ்சாலிக்கு புடவை சுரந்து அனுகிரகம் செய்து கம்சவதத்திற்கு முன்பாக அந்த கூணி சமர்ப்பித்த அந்த சந்தனத்தை சாற்றிக் கொள்வதற்கும் இப்படியாக குந்தமரத்தில் தன்னை திருவடி வைத்து யமுனா நதியில் குதித்தும் காளிங்கனர்தனத்துக்காக அந்த குந்தமரத்துக்கு அனுகிரகம் செய்கிறான் எம்பெருமான். இப்படி தன்னுடைய அவதாரங்கள் மூலமாக சகல ஜீவராசிகளுக்கும் தன்னை சுலபனாக ஆக்கிக் கொள்கிறான். அதற்காகவே பெருமாள் அவதாரம். இன்னும் கஜேந்திராழ்வானை காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் கருடாருடனாக சேவை சாகிக்கான் வந்து. ஆனால் கஜேந்திராழ்வானை சீவகுண்டத்தில் இருந்தே கூட ரட்சிக்க இயலும். ஆனால் கஜேந்திராழ்வான் தன் துதிக்கியில் வைத்துக் கொண்ட அந்த தாமரை புஷ்பத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பெருமாள் கருடாருடனாக சேவை சாதிக்கிறான். இப்படியாக துருவன் தபஸ் செய்து தன்னை பிரணாமம் செய்வதும் அந்த துருவன் வாக்கினால் ஸ்தோத்திரம் செய்வதை கேட்பதற்காக பெருமாள் ஆவிர்வாகம் செய்கிறான் துருவன் முன்பாக. இப்படியாக எம்பெருமான் சௌசீல்ய சௌலபியாதி குணங்களை கொண்டு எம்பெருமான் ரட்சிக்கிறான். இன்னும் பலவாறாக இருக்கின்றது. பிதிருவாக்கிய பரிபாலனம், சனாதன தர்மம், சரணாகதியை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதனால் பலவிதமான காரணங்களுக்காக எம்பெருமான் அவதாரம் செய்கிறான். அப்படி அவதாரம் செய்யும் காலத்தில் வராக ரூபியாக நரசிம்மரூபியாக ராமனாக இந்த மத்ய குருமாதி என்று பல அவதாரங்களை செய்கிறான். ஆனால் வைகுண்ட லோகத்தில் எப்படி பரவாசுதேவனாக எழுந்திருக்கிறானோ அதே போலவே எந்த அவதாரத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறான் என்றால் அது கிருஷ்ண அவதாரத்தில் மட்டும்தான். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசோபகம் மாஹார்ஹவீதூர்ய கிரீட்டகுண்டல துஷாபரிஷ்வக்த சஹஸ்திரகுந்தலம் என்று எம்பெருமான் பரவாசுதேவனாக எப்படி அங்கு சேவை சாதிக்கிறானோ அப்படியே அந்த சிறைச்சாலையில் வசுதேவ தேவர்களுக்கு சேவை சாதித்து கண்ணனாக அவதாரம் செய்கிறான். எப்படி என்றால் பீதாம்பரத்தை தரித்து கொண்டு, தலையிலே கிரீடத்தை தரித்து கொண்டு, சர்வபூஷண பூஷணங்களை தரித்து கொண்டு, குந்தலங்களை தரித்து கொண்டு, சதுர்புஷங்களோடும் சங்க சக்கர கதா பத்மத்தோடும் வனமாலையோடும் ஸ்ரீவத்ச சின்னத்தோடையும் கோடி சூரிய பிரகாசமாக எம்பெருமான் கண்ணன் இங்கே அவதாரம் செய்கிறான். இப்பேற்பட்ட அவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தில் மட்டுமே நாம் காண இயலும். பெருமாள் இப்படி அவதாரம் செய்வதற்கான காரணம், அந்த அவதாரத்திற்கான ரகசியம், அந்த அவதாரத்திற்கான காலம், அந்த அவதாரத்திற்கான பலன் என்னவென்பதை எம்பெருமான் தானே கீதையில் அருள் செய்கிறான். எம்பெருமானுடைய அவதாரம் என்பது கர்மாதீனம் இல்லாமையாக இருக்கின்றது. பிரம்மாதிஸ்தம பர்யந்தம் அனைவரும் கர்மாதீனமாகவே பிறவி எடுக்கின்றனர். ஆனால் எம்பெருமானவன் அபகதபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா என்று உபனிஷத்து சொல்லுகிறது. அபகதபாத்மா எந்த பாபங்களுக்கும் எந்த பாபங்களும் அவனை ஒட்டாது. ஏ பிரத்தனீகனவன் திவ்யமானவன் நாராயணன் என்று உபனிஷத்து கூறியது. இதையே கண்ணன் கீதையில் அர்ஜுனுக்கு உபதேசிக்கிறான். தன்னுடைய அவதார ரகசியத்தை உபதேசிக்கிறான். அஜோபிஸ்தன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஸ்தன் பகதீம் சுவாம் அதிஷ்டாய சம்பவம் மாத்மமாயா என்று பெருமாளை அருளி செய்கிறான். அஜோபிஸ்தன் பிறவியற்றவனாக நான் நிற்கிறேன். அவ்வயாத்மா அழிவற்ற சக்தி ஞானங்களை கொண்டவனாக இருக்கிறேன். பூதானாம் எல்லா பிராணிகளுக்கும் ஈஸ்வரனாகவே இருக்கிறேன். அப்படி நான் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு ஆத்மமாயையா என்னுடைய இச்சையினாலேயே, அதாவது ஆத்ம மாயை பெருமானுடைய மாயை நம் போன்ற இவர்களுக்கு உண்டான மாயை கிடையாது. இந்த மூலப்பிரகிருதியில் உள்ள மாயையானது எம்பெருமானுக்கு கிடையாது. எம்பெருமானுடைய மாயை சத்தியசங்கல்பம் ஞானம், அதுதான் ஆண்டாள் சுடர் என்கிறாள். தோற்றமாய் நின்ற சுடரே என்பதனால் அவனுடைய ஞான சக்திகளுக்கு அழிவில்லாதது. அதனால தான் எம்பெருமானை உலகின் தோற்றமாய் நின்ற சுடரே என்று ஆண்டாள் அனுபவிக்கிறாள். அப்படியாக அந்த சத்திய சங்கல்பத்தினாலேயே ஆத்மமாயியா இச்சையினாலேயே பெருமாள் அவதாரம் செய்கிறான். சுவாம் பகுதி அதிஷ்டாய சம்பவாமி. பெருமாளுடைய திவ்ய திருமேனியானது எப்படி என்றால், என்னுடைய திருமேனி அப்ராகிருத ரூபம், பஞ்சபூதங்களால் கலக்கமற்றதாக இருக்கும் திவ்யமங்கள விக்கிரகம், ரஜஸ்தமஸ் திரிகுணங்களாலும் என் திருமேனிக்கு கலப்பு இருக்காது, சுத்த சத்வம் என்று பெருமாள் அருணை செய்கிறான். இப்பேற்பட்ட சுத்த சத்வமாயும் அப்ராகிருதமாயும் அபகதபாத்மத்தாயும் எம்பெருமான் தன்னுடைய சுயேச்சா மாத்திர சங்கல்பத்தினாலே, தன்னுடைய ஆத்மமாயினாலே சம்பவாமி அவதரிக்கிறேன் என்று அருள் செய்கிறான். இப்படி அருள் செய்து இப்பேற்பட்ட அவதாரம் எப்பொழுது நடக்கும், அதற்கான காலம் எது என்றால், யதாயதாயி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம். எப்போதெல்லாம் சனாதன தர்மத்திற்கு வாட்டம் நேருமோ அப்பொழுது அதர்மத்திற்கு எங்கு எழுச்சி எழுகின்றதோ அப்போதெல்லாம் இந்த அபராகத சரீரத்தை நான் எடுத்துக்கொண்டு அவதரிக்கிறேன், அவதாரம் செய்ய சங்கல்பிக்கிறேன் என்று அவதாரம் எப்போது நிகழும் என்ற காலத்தை குறிப்பிடுகிறார். என்று இந்த அவதாரத்தினால் என்ன பலன் என்று அர்ஜுனன் கேட்க, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனத்தாய சம்பவாமி யுகே. சாது பரித்ராணமும் துஷ்கிருதங்களை விநாசம் செய்வதற்காகவும் நான் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகவும் சம்பவாமி யுகே யுகம் யுகம் நான் அவதாரம் செய்கிறேன் என்று எம்பெருமான் இந்த அவதாரத்திற்கான பலன், துஷ்கிருத அதாவது ராட்சசர்களையும் சங்கல்பத்தினாலேயே அழித்து விடலாம் என்றால் அதுவும் எம்பெருமானுக்கு ஒரு லீலை. பாகவதோத்தமர்களின் கன்றுக்கு இலக்காக துஷ்ட நிகிரகம் செய்தால் பாகவதோத்தமர்கள் எம்பெருமானிடத்தில் இன்னும் மிகுதியாக பக்தியில் சிறப்பினை உடையவர் என்பதற்காக அது லீலையாக எம்பெருமான் துஷ்ட நிகிரகத்தையும் அவதாரம் கொண்டு செய்கிறான். இப்பேற்பட்ட அவதார ரகசியத்தையும் அதனுடைய காலத்தையும் அதனுடைய பலத்தையும் எவன் உபாசிக்கிறானோ, எவன் அதை சிந்தனை செய்கிறானோ அவனுக்கு மறுபிரிவு என்று எம்பெருமானை சாதிக்கிறான். ஜன்மகர்மஜமே திவ்யம் ஏவம் யோகேத்தி தத்வதா தியக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன என்று. நைதி மாமேதி சோர்ஜுன என்று எவனொருவன் பக்தியோகம் செய்து அந்த பக்தியோக சமயத்தில் என்னுடைய அவதார ரகசியத்தை சிந்தனம் செய்து கொண்டு இவன் பூர்ணமாக பக்தியோகன் அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு புனர்ஜென்மம் கிடையாது என்று கீதையில் பெருமாளே அருள் செய்கிறாள். இப்படி இந்த அவதார ரகசியத்தை சுவாமி தேசிகன் சுருக்கமாக ஆரம்சமாக சாதிக்கிறார். அவதார சசத்தியத்துவம் அதா சத்வபாவதா சுத்த சத்துவமயத்துவஞ்ச ஸ்வேச்சா மாத்திர நிதானதா தர்ம க்ளானோ சமுதயா சாது சம்ரக்ஷணார்த்ததா இதி ஜென்ம ரகசியம் யோவேத்தி நாசிய புனர்பவஹா என்று அவதாரச சத்தியத்துவம், அதாவது பெருமாள் மாயையற்று இருக்கிறேன், உண்மைத்தன்மை, அவதாரத்திய சத்தியத்துவம், அதிக சுவபாவத்துவம், சர்வஜ்ஞத்துவம் முதலான சுபாவத்தை விடாத தன்மை, சுத்த சத்துவமாக இருக்கிறார். மூணாவது, சுவேச்சா மாத்திர தன் சங்கல்ப மாத்திரத்தையே கொண்டு எம்பெருமான் அவதாரம் செய்கிறான். எப்போது அவதாரம் செய்கிறான்? தர்ம க்ளானம், தர்மத்தை குறை வரும்போது அவதாரித்து சாது சம்ரக்ஷணார்த்தம் செய்து ரட்சிப்பதையே பயனாக கொண்டு எம்பெருமான் அவதாரம் செய்கிறான். இந்த ஜென்மரகச யகா அறிகிறானோ அசே இவனுக்கு புனர்பாவம் அறிவிறவே இல்லை என்று சுவாமி தேசிகனும் இதை சுருக்கமாக ஸ்ரீமத் சாரத்தில் அவர்கள் செய்கிறார். இப்பேற்பட்ட அவதார ரகசியத்தை பற்றி தான் ஆண்டாள் உலகினில் தோற்றமான் என்ற சுடரே என்று சாதிக்கிறார். இந்த உலகினில் தோற்றமான் என்ற சுடரில் எம்பெருமானின் மூன்று நிலைகளை ஆண்டாள் அனுபவிக்கிறார். விபவம், அந்தரியாமி, அர்ச்சை, ஊற்றமுடையாய் பெரியாய் என்பதனாலும் பரவியூகமும், தோற்றமாய் என்பதனால் விபவ அவதாரமும், நின்ற என்பதனால் அர்ச்சா அவதாரமும், சுடர் என்பதனால் அந்தரியாமியாகவும் ஆண்டாள் அனுபவிக்கிறாள் எம்பெருமானின். ஊற்றமுடையாய் பரவாசுதேவனான வைகுண்டத்தில் கருணையை ஆதாரமாக்கி கொண்டு சேதனைகளை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று சங்கல்பம் கொண்டு வியூக வாசுதேவனாக க்ஷீராப்தியில் தோன்றி வாசுதேவ அனிருத்த சங்கரசன பிரத்யும்ன அனிருத்தாதி ரூபங்களை எடுத்துக்கொண்டு சிருஷ்டிஸ்திதி சம்பிராதங்களை செய்து விபவ அவதாரங்களையும் செய்து தோற்றத்தால் பிறகு தோற்றம் என்பதனால் விபவ அவதாரங்களை சொல்லி நின்ற அச்சாவதாரத்தை சொல்லி சுடர் என்பதனால் அந்தரியாமி ஆகிறான். பெருமாள் அவதாரம் செய்து தன்னுடைய அவதார சமாப்தி பிறகு வைகுண்டம் எழுதிவிடுகிறான். ஆனால் நம்மை போன்றவர் தியானிப்பதற்காக எம்பெருமான் அர்ச்சாவதார ரூபியாக பல திவ்ய தேசங்களில் எழுந்தொழிக்கிறார். பரவாசு தேவனும் இந்த அர்ச்சாவதார ரூபமும் ஒன்றா என்றால் இரண்டும் ஒரே திவ்ய திருமேனி தான். இந்த திருமேனிக்கும் ஞான பலேஸ்வரிய வீரிய சக்தி தேசசிந்தா ஷாட்குண்ய பரிபூர்ணனாக எழுந்தொழிக்கிறான் விக்கிரக ரூபியிலே. அதே சுத்த சத்துவமாகவும் அப்ராகிருதமாகியும் திவ்யமங்கள விக்கிரகம் இந்த அர்ச்சாவதார திருமேனி எல்லா திவ்ய தேசங்களிலும் எழுந்தொழிக்கின்ற எம்பெருமான்கள். மந்திராதீனம் து தெய்வத்தம் என்பதனாக ஆகமோக்த பிரகாரேன எம்பெருமான் எங்கெங்கு பிரதிஷ்டை செய்யப்படுகிறானோ பாஞ்சராத்திர வைகான சாதி ஆகமாதிகளே எங்கெங்கு பிரதிஷ்டை செய்கிறானோ அந்தந்த விக்கிரகங்களில் எம்பெருமான் அப்ராகிருத திருமேனியுடையும் திவ்யமங்களத்தோடையும் சுத்தசத்துவமாயும் ஷாட்குண்ய பரிபூர்ணனாக எழுந்து கொண்டு நம்ம எல்லோருக்கும் அருள் புரிகிறான். அப்படி சுவாமி தேசிகன் இதை ஆபீடாத் மூலி பரியந்தம் பசித புருஷோத்தமம் பாதகான்யா சுனஷந்தி கிம்புன ஸ்தூபாதகம் என்று சாதிக்கிறார். திருமுடி முதல் திருவடி வரை அர்ச்சாவதார விக்கிரகத்தை சேவித்தால் நம் பஞ்சமகா பாதங்களும் நசிந்துவிடும் என்று சாதிக்கிறார். இப்படியாக ஆண்டாள் உலகில் தோற்றமான் என்ற சுடரே என்ற திருநாமத்தினால் எம்பெருமானுடைய அவதாரங்களையும் அவருடைய விசேஷத்தையும் ரகசியத்தையும் நம்மளுக்கு காட்டியருளி அதை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்துக்காட்டி ஆண்டால் அனுபவிக்கிறார் என்று கூறி அமைகிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.